வானர குல வீர சுந்தரன் பல தடைகளுடைய வானளாவி ஆழி தாண்டினன். வானர குல வீர சுந்தரன் பல தடைகளுடைய வானளாவி ஆழி தாண்டினன். ராமதூத வாயுநந்தனன் கணையாழி தந்து சீதை துயரம் தீர வந்தனன். ஆஞ்சநேய தேவன் ஆஞ்சநேய தேவன் அவனான்மநேய பூமன் அவனான்மநேய பூமன் ஆஞ்சநேய தேவன் ஆஞ்சநேய தேவன் அவனான்மநேய பூமன் அவனான்மநேய பூமன் ஆஞ்சநேய தேவன் அவனான்மநேய பூமன் ஆஞ்சநேய தேவன் அவனான்மநேய பூமன் ரகுநாயகன் மனமே விடும் ஹனுமான். வானர குல வீர சுந்தரன் வானளாவி ஆழி தாண்டினன். தானாவர் புரி தானி புரதி கிரயன ஆக்கிய புயல். வானர குல வீர சுந்தரன் பல தடைகளுடைய வானளாவி ஆழி தாண்டினன். கவி குலமணியானவன் கனிவே வடிவானவன் ரவி குலமணி ராமனின் நிழல் போல் தொடர்வானவன். கவி குலமணியானவன் கனிவே வடிவானவன் ரவி குலமணி ராமனின் நிழல் போல் தொடர்வானவன். மதுர மதுர தாரகம் மதுர மதுர தாரகம் பருகுமமுதமாகிடும் மதுர மதுர தாரகம் பருகும் அமுதமாகிடும் மதுர மதுர தாரகம் பருகும் அமுதமாகிடும். அதுதான் ஹனுமான் அவன் குணவாரித்தி குறையானிதி அதி கூர்மதி முகமோமதி புயல் போகதி பொடியாம் விதி பதமே கதி ஜயமாருதி. வானர குல வீர சுந்தரன் பல தடைகளுடைய வானளாவி ஆழி தாண்டினன். வானர குல வீர சுந்தரன் பல தடைகளுடைய வானளாவி ஆழி தாண்டினன். ரத கஜம் இவை தூள்படும் புஜ பல மிக போர்வலன் வினை புரிவதில் சோர்விலன் துணை அடி தோளும் ஆர்வலன். ரத கஜம் இவை தூள்படும் புஜ பல மிக போர்வலன் வினை புரிவதில் சோர்விலன் துணை அடி தோளும் ஆர்வலன். கமல நயன ராமனின் இணையிலாத சேவகன் கமல நயன ராமனின் இணையிலாத சேவகன் கமல நயன ராமனின் இணையிலாத சேவகன் அபயம் அபயம் ஹே வடிசுத ஹே கவிவர ஹே நடவர ஹே பரசிவ ஹே இரயவ ஹே சுபகர ஹே உணரடியே சரணடைவே அருள் புரி ஹே வானர குல வீர சுந்தரன் பல தடைகளுடைய வானளாவி ஆழி தாண்டினன் ஆஞ்சநேய தேவன் அவநாமநேய பூமன் ஆஞ்சநேய தேவன் அவநாமநேய பூமன் ரகுநாயகன் மனமே விடும் ஹனுமா வானர குல வீர சுந்தரன் பல தடைகளுடைய வானளாவி ஆழி தாண்டினன் ஜெய ராம் ஜெய ராம் ஜெய ராம் ஜெய ராம் ஜெய ராம்.